நமஸ்கரகல்யாணதாயினே சக்கரவாணியே விஷயாந்தரமத்யானாம் சமுத்தரஹேதவே நமஸ்காண்டில்யகுருவே சனகாய நமஃ அவபகாயசாண்டில்யபாரத்வாஜாஸ்தகோஷிதஃ மௌஞ்சாயனஸ்ய பஞ்சேதே பாஞ்சராஸ்திரப்ரவர்த்தகாஃ தீட்சாச்சாரியா ஜகத்ப்ரஜ்ஞாஃ ரிஷப்ஞானமத்புதம் ஓமஸ்ரீகுருப்யோ நமஃ ஓமஸ்ரீபரமகுருப்யோ நமஃ ஓமஸ்ரீசர்வகுருப்யோ நமஃ வந்தேஹம் மங்களாத்மானம் பாஷ்வந்தம் வேதவிக்ரஹம் வியாத்யவல்க்யம் முனிஸ்ரேஷ்டம் ஜிஷ்டம் ஹரிஹரப்ரபும் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியானபராயணம் ஆனந்தமிழம் வந்தே யோகானந்த முனீஸ்வரம் வேதாந்தவேத்தியம் சகலாதிநந்தியம் தயா சதா சிந்து மனந்தரூபம் ஸ்ரீயாத்யவல்க்யம் பரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமத்குரு நித்யமஹம் நமாமி. இன்று அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஸ்ரீமத் ராமாயணத்தில் அர்த்தபஞ்சகம் என்ற தலைப்பு. என்னுடைய பிதாவான எஸ் கே அரங்கநாத கிருஷ்ண சுவாமியுடைய திருவுடையத்துடன் இந்த உரையை நான் இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறேன். பொதுவாக இந்த சம்சாரியானவன் இந்த சம்சாரத்தை கடைஞ்சு ஜீவஸ்வரூபத்தை அடையணும் அப்படின்னா அவனுக்கு அர்த்தபஞ்ச விசேஷம் வேணும் அப்படின்னு சொல்றது. இந்த அர்த்தபஞ்சகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். பிராப்தியஸ்ட பிரம்மணோ ரூபம் பிராப்திஷ்ட பிரத்யாத்மனா பிராப்திபாயம் பரம் பிராப்தேகே கதா பிராப்தி விரோதிச்சா அதற்கு சகலாவேதான்னு சொல்லப்பட்டது. பொதுவாக முதல்ல நாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்னை படைச்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான தர்மம் ஸ்ரீமத் ராமாயணத்துக்குள்ள அப்புறம் ஏன் பிறந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கணும், எது தர்மம்னு நான் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறவியினுடைய பயன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் பொதுவாக எல்லா வேதங்களும் எல்லா இதிகாச புராணங்களும் எல்லா ஆச்சாரியர்களும் ஆழ்வார்கள் உட்பட எல்லாரும் இதை பற்றி தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. முதல்ல இது அர்த்தபஞ்சகம் அப்படின்றது அஞ்சு விதமாக நமக்கு பிரிக்கப்படுது. சொரூபம் அப்படின்னு சொரூபம் அப்படின்னு அர்த்தபஞ்சகம், பரஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம் என்று ஐந்து விதமாக இந்த அர்த்தபஞ்சகம் வந்து பிரிக்கப்படும். அதில் ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம்னு சொன்னால் பலவிதமான சுரூபங்கள் இருக்கு. ஆத்மஸ்வரூபம் எடுத்திருந்தா நித்யாத்மா முக்தாத்மா புஷ்டாத்மா பல சுரூபங்கள் இருக்கு. இதை ராமாயணத்தை உபயோகித்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய சுரூபம் என்ன, முதல் சுரூபம் என்ன அப்படின்னா பெருமாள் பராஜி பகவத் இங்கு அந்தரியான நட்சத்திரம் பெருமாள் இருக்கார். அதில் இந்த பரஸ்வரூபத்தில் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்ரீதேவி ரூபதேவி நீராதேவி செய்தனா சகசர பணாபலங்களோடு கூடிய ஆதிசேகனோடு அந்தமேல் பேரங்கத்து அடியவர்களோடு பெருமாளை எழுந்தடிப்பது என்பது ஒரு விசேஷம். இப்படி பெருமாள் எழுந்தடிப்பது சரி. பரஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு இது ராமாயணத்தை உத்தேசித்து பெருமாள் தன்னுடைய பரத்துவத்தை எங்கெல்லாம் காண்பிக்கிறார் அப்படிங்கிறத சற்று விவரமாக பார்த்தோம். முதல்ல விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திரர் சித்தாஷ்டமித்திரர் ராவணனையும் ராமனையும் லட்சுமணையும் கூடி போவதற்காக வரார். அப்போ என்னன்னு சொல்லி அவர் வரார் அப்படின்னா அகம்பேத்தி மகாத்மானம் ராமன் சத்தியபராத்மனும் வசிஷ்டருக்கு ராமன காரணம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் தசரம் ஆனால் தசரம் என்ன சொல்றோம் உடனடி உடனே வருஷமே ராமன் ராஜீவ ரோசன் நான் என் குழந்தை 16 வயசு தான் அந்த குழந்தைக்கு ஆரம்பி சாயங்காலம் ஆனால் தாமரை இதை எப்படி கண்ணன் சொல்லணும் அது கூட முடிவான் என் குழந்தை அவனை மட்டுமே சாயங்காலம் யுத்தம் செய்தவர்களுக்கு அவனை கூட்டிட்டு போறீங்க, உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாச்சு. பாகபட்ச தரம் வீதம் ஜேஷ்டம் மீது ஆத்மிச்சு இந்த ராமனுக்கு குழு, அந்த ராமன் அந்த ராமன் தான் பரத்தம்னு தெரிஞ்சிருக்கு, அந்த ராமன் குழு அப்படின்னு கேட்டவர் எங்கே தெரியும். அடுத்தது சகல தேவர்களும் பெருமாளத்தில் பிரார்த்திக்கிறார், பெருமாள் தேவன் அவதாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றது ஏதஸ்கின் அந்தரே விஷ்ணு உபயாத மகாமுனி சங்கதத்திர கதாபாணி பீதராசா ஜெகத்பதி கைனதேயம் சமாரூபிய பாஸ்கரா திரேதாம்பரா சப்தஹாரகேயூரா வந்தியமானா சொல்லுத்தமை பகவான் கருமுகில் தாமரை காடு இருசுடர் இருமுறத்தேந்தி ஏந்தல் திருவடும் பொரியவோர் செவ்வொரு கொண்டிருப்பேன் வருவப்போல் தொடரும் என்று தோன்றினான் என்று பெருமாளை பரஸ்வரூபம் அங்கே நான் ராமனால் அவதாரம் பண்ண போவேன் என்று பெருமாள் சொல்றார். இப்ப சொல்றாருனா பயம் தெரிந்தபத்தன்மகா ஹிதார்த்தம் இதுதான் சபுத்திரபூத்தம் சாமான்யம் சபித்ய ஜாதி பாந்தவம் அத்வாத்மம் துராதிருஷம் தேவரீஷியான் பிரதானம் தசவரடு சகசிராணி தசவரடு சிதானிச்ச பத்தியாவின் மாதிரியின் தோகையும் பாலையும் தொடங்கியிருந்தது. உங்களுக்கு பயம் வேண்டாம், நாம் ராவணால் அவதாரம் செய்து 11,000 வருஷ காலம் இங்கே பூமியிலே இருந்து ராவணனை வதம் செய்து இங்கே நான் உங்களுக்கு சுலமாக வைப்பேன், தேவருக்கு தேவன சபதம் கேட்டது. அனுமானத்தில் முதல் முதல்ல பிரதம தரிசனம் அனுமானத்தில் ராமனை பார்க்கறச்சு அவர் சொல்ற முதல் வார்த்தை நாகரிகளையோ புரியவோ காப்பதோ சம்சிதவர்கள் கடம் தேசம் காத்து உபவியா வரும் பண்ணி அச்சுதம் புதிப்பான்னு சொல்லிட்டே வந்த அம்மா ராமனை பார்க்கறதே சொல்ற ஆயுதராசிராச பாரபரா வைத்திருப்பான சர்வபூஷண பூஜாரத்தான கிமர்த்தம் நினைக்கிறார். ஆயத்தாசு சுகுந்தாசு பாரவரா அப்படின்னு அபார கோதண்ட பாணியா இருக்கக்கூடிய ராமனுக்கு நமக்கு தெரிந்த வகையில் உண்மை என்ன கைகள் அந்த திருவியல்தான் சொல்லுவோம். ஹனுமார் ராமனை பார்க்கறது எப்படி சொல்ற ஆயத்தாசு சுகுந்தாசு பாரவரா வைபோகமாக உனக்கு 4 கீழ்ந்து காட்சியில் வரக்கூடிய பெருமாளாக முடிந்திருக்கிறேன். அப்போதான் பெருமாள் தன்னுடைய வரத்தில் காண்பிக்கிறார்கள். பெருமாளை பரஸ்வரூபம் நீங்க ராமாயணத்தில் அந்த இடத்துல தெரியும். அடுத்தது மண்டோதயத்து நேர்த்தி அப்படின்னா ராவணன் அடுத்து இருந்தார் பெருமாளுக்கு ராவணன் படுத்தது விமுத்தையா இருக்கக்கூடிய மண்டோதயை ராவணன் மேல விழுந்து தொடர்ந்து அழைப்பு சொல்றான். உன்னை வதம் செய்ய முடியாமல் அவன் மனிதனாக இருக்க முடியாது, உன்னை வதம் செய்த அந்த தெய்வம் யார் அப்படின்னு கேட்டாச்சு. ராவணன் இல்லாத ஒரு சமம் மண்டபத்தை சொல்றான், ராவன் இல்லாத சமம் மண்டபம் சொல்றாங்க. மண்டபத்திற்கு பெருமாள் வாழ்க்கையில் காட்சித்தர் நமத பரமதாக சங்கலத்தில் கதாதரா மண்டபத்திற்கு 4 கைகளோடு சேர்ப்பான். ராவணனே சொல்றான் யுத்தம் குறித்து அவனை பேர் கட்டத்தை அடிச்சு எடுக்கல ராவணன் காட்டி சொல்றான். உலகத்த பிரதாசானம் விஜய் துரிசு ரஜதா ஸ்மரணிய ராகவபானான விட்டதே ராஜதேஸ்வரரா தம்மத்திய ராகவன் வீரம் நாராயணன் ராமாயணம் ராத்திரி வெட்டி அவனுக்கு எப்படி பானம் வருது பானத்துல சப்தம் இல்லை அந்த பானம் எப்படிலாம் பிரிச்சு ராத்திரியோட அவனுக்கு ஸ்மரணிய ஸ்மரணிய ராகவபானான ராவனுடைய பாவமே அவன் கத்தனைக்கு ரகசான வித்தியதை ராட்சசேஸ்வர கம்பன்னே ராஜீரம் நாராயணன். ராவனுக்கு பெருமாள் தான் படத்துல காண்பிக்கும் எண்ணமாக ராத்திரி முழுக்க பயம் ஏற்படுத்திருக்கிறார். அடுத்தது ஜட்டாயுடைய மோட்சம், யாருக்கும் கொடுத்தா கிடைக்காத ஒரு பாக்கியம் ஜட்டாயு கிடைச்சது தான் முன்னிருந்து உனக்கு மோட்சம் கிடைந்த இடமே சொல்றான். அந்த இடத்துல பெருமாளுடைய கடற்கரை தெரிந்து பெருமாள் பரசுரன் காண்பிக்கிறார். அக்கறை சேர்ந்த 2வது 3வது புருஷார்த்த சுரூபம், நாயாரை முன்னிட்டு பெருமாளை அடைவு புருஷார்த்த சுரூபம் அப்படின்னு யாருக்கு பிரதானமா அமைஞ்சது அப்படின்னு கேட்டா 2 பேரும் சொல்றாங்க. ராவணன் லக்ஷ்மண சமயம் பவான்ஸ்கு சர்வேதேஜா கிரி சாமுதே நாம் சர்வம் தரிஷ்டாமி ஜாக்கிரா சென்று தெரியும். ராவணன் பெருமாள் வந்து காட்டுக்கு எழுந்துள்ளார். அப்போது பெருமாள் வராதேன்னு லக்ஷ்மணன் பார்த்து சொல்லும்போது பெருமாள் சொன்ன சேஷம், அதான் லக்ஷ்மணனுக்கு என்ன அப்படின்னா எப்போதும் பெருமாளை கைங்கரியதான் ஆசை. பரதனால சொன்னோடனே போயிட்டான். ஆனால் லக்ஷ்மணனுக்கு பெருமாளுக்கு எப்போதும் கைங்கரியந்தான் அதனாலதான் லக்ஷ்மணனை பற்றி சொல்ற சேர்த்து பால்யார்த்தி சஸ்தித்தானா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்த்தனா அப்படின்னா அந்த லக்ஷ்மி என்ன பரதன் இந்த லக்ஷ்மணன் அப்படின்னா கைங்கரியந்தா லட்சுமணனுக்கு ஒரே ஒரே ஐஸ்வர்யம். அதனாலதான் சொல்ற ஜாகம் நீங்க இங்க போனா கணத்துவா நகரத்துவா தன்னோராஜா நரேஸ்வரன். அது போல ராமன் லக்ஷ்மணன் சொல்றா, நீ காட்டு இருந்தாலும் சரி, நீ நாட்டில் இருந்தாலும் சரி, நீ மலையில இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் உனக்கு எப்போதும் தொழில் கொண்டு தாயாரோடு உனக்காக சேர்ப்பாங்க. அதனால்தான் எல்லா குரங்களும் எல்லா நகைகளையும் கொடுத்து காண்பிக்கிறேன். ஆனா தாயாரோட திருவடி அந்த கணையா தாயோட திருவடி வெட்டியை பார்த்தா கண்டுபிடிச்சா இது தாயாரோடது அப்படின்னா, எப்போதும் தாயார் திருவடியை பற்றி கொண்டு எப்போதும் லக்ஷ்மணன் இருக்கான் அப்படின்னா எது உபாயம், எது அவருக்கு லக்ஷ்மணுக்கு வழி அப்படின்னு கேட்டான். அவன் யாருக்கு சொல்றாங்க, சீதா உபாச அக்ரேஷ ராஜவம்சம். சீதை நடத்த சொல்லிதான் சீதையில சொல்லியாச்சு, எதுக்கும் ராவணத்தை வந்து சொல்லிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிள்ளைக்கு சொல்லுவதை கண்டிக்கிறதுக்காக ராயா வந்துட்டு பெருமாளை பெருமாளை சேமிக்கிறது. அடுத்தது விரோதி சொல்லு ராமரன் விரோதி சொல்லுவதுதான் முதன் முதல் அவசாரம் படக்கூடாது அப்படின்னா பாகவத பிரச்சாரம் தான் முதல்ல படக்கூடாது. ராமன் பாகவத பிரச்சாரம் பட்டா அப்படின்னா ராமரும் பட்டார், பரதமும் பட்டார். ராமர் எங்க பட்டார் அப்படின்னா திருச்சேட்டர் அப்படின்னு ராம அவசாரம் அவருடைய அவருடைய சுரூபத்தை பார்த்து கேட்கிறார். அவருக்கு ஒரு கம்பு கொடுக்குறார். இந்த கம்பன் எவ்வளவு தூக்கியோ அந்த அளவுக்கு நான் தூக்கப்படுறேன் அப்படிங்கிறது திருச்சேட்டர் நல்லா கச்சத்தை தூக்கி விட்டு இருக்க அது சடையில் அதுக்கு அக்கறை கட்டியா அதுக்கு உழுது. அப்போ பிரம்ம வித்தியா இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பெருமாள் அவசாரப்பட்டதுனால கடைசியிலும் குரங்கு பெருமாளை சந்தேகிச்சு சுக்ரீவ சங்கீதாபி முக்கியம் வீடு என ஆகுது. கடைசி வரைக்கும் சுக்ரீவன் பெருமாளை சந்தேகப்பட்டுட்டேதான் இருந்தான். அதனாலதான் அவன் நிர்ணயம் வந்ததுல பெருமாள் சொன்னார், அங்குஞ்சி அக்கிரங்கத்தான் கம்மியான்னு இச்சன் அரிகணேஸ்வரர், நான் என்னுடைய நகத்தினுடைய நுனி விரலாம் ராவன் அடிச்சுருவேன், ஆனா நீ என்னோட சந்தேகப்படுற தப்பா இருக்குன்னு பெருமாள் சொல்ல ராவன் சுக்ரீவன். அடுத்து பரதமும் பெருமாளத்தை அபிச்சாரம் பரதமும் பாவதாரம் பண்ணான். யார பண்ணா வசிஷ்டத்தை அபிச்சாரம் பண்ணான். சபாமத்திய விவேக விவேகசிய அதாவது நீ ஏதாவது புரோகிதான்னு கேட்டாங்க. நீ போய் இத்தனை பட்டம் எடுக்கணும்னு சொல்றியே, நான் அமேசாந்தி பவிஷ்யசி நமேசாந்தி பவிஷ்யசி நமேசாந்தி பவிஷ்யசி, எப்போது நான் ராமனை காணப்போகிறேன், எப்போது ராமனை காணப்போகிறேன், எப்போது ராமனை காணப்போகிறேன்னு எங்க ஆதரவை கூட நான் இருந்துருக்கேன். என்ன போய் நீ பட்டம் எடுத்துக்கணும்னு சொல்றேன், நீ தான் புரோகிதனா அப்படின்னு. நான் போறேன், அண்ணா வரலைன்னா நான் இருக்கேன் அப்படின்னு. அதாவது சரணாதிக்கு முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பெருமாளை போய் சரணாதி பண்றோம்னு சொன்னா பெருமாள் இட்ட அப்படி நம்ம இருக்கோம், பெருமாள் வருவாருன்னு நம்பிக்கை நம்ம முதல்ல அதான் முதல் சரணாதி. அதுல பரதன் அதை தப்பித்தான். ஏன் அப்படின்னா, நான் போறேன், அண்ணா வரலைன்னா நான் வரேன் அப்படின்னு போறச்சே அண்ணா வருவான்னு நம்பிக்கையோட அவன் போயிருக்கணும். அதனால அவன் சரணாகதி அப்ப படிக்காம பதினாறு வருஷம் கழிச்சு அப்பதான் படிச்சுட்டு வரதுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வசிஷ்டப்பட்ட இந்த பாவத பிரச்சாரத்தினால இப்படி கட்டான் அப்படின்றது இது ஒரு உபாய விரோதி சுரூபம். அடுத்து உபாய சுரூபம், என்ன வழி பெருமாள் அடைய சரணாகதின்னு தான் வழி. ஏன்னா சரணாகதின் தான் வழி அப்படின்னா, யார் சரணாகதி பண்ணினா ராமாயணம் கூட அப்படின்னா விபீஷண சரணாகதான் சொல்லாக பேசப்பட்டது. ஏன்னா அவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னா ராவணன் தேர்ந்து வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை, சீதை இருக்கிற இடத்துலேருந்து அவன் பெருமாள் ரகான விஷயம். சீதை சீதை இருந்த இடத்துலேருந்து சீதை அவன் அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சா இப்போதே பெருமாள் எடுத்துக்கோ அப்படின்ட்ட. ஏன்னா ராவணனே சீதை சொல்றது என்னன்னா, என்ன மைத்ரி பகவதி எது ஜீவித்து இப்போ பெருமாளோட மித்திரன் மித்திரபாவை சம்பிராப்தம் நச்சதேயம் கடஞ்சன தோஷோ இது கசியாது. ராமன் யாரிடத்திலும் தோஷமே பார்க்காத அப்படின்னா சத்குணமுடைய விபீஷனுக்கு ராமன் தோஷம் பார்ப்பார. அவன் வந்து நிக்கிறச்சேவே ரோஜனாபியான பிபந்தில அப்படின்ற முதல் அவன் வந்து நிக்கிறச்சேவே பெருமாள் அவன் விழுந்துட்டார ராமன் சுக விபீஷன. இருந்தாலும் இந்த குரங்கை வச்சு விளையாட்டு விளையாடி இப்போ நீ பேசிட்டு நீ பேசிட்டு எல்லாம் விளையாடினு அப்படின்னு ஹனுமான் தான் போய் கூட்டிட்டு வந்தார். அவர் அதாவது சஞ்சலி மாதாவே கௌசல்யானந்தான் மேலேயும் கைவிட்டான் பெருமாள். அப்பேற்பட்ட ஒரு உபாயத்தினால, சரணால இருந்த உபாயத்தினால அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமானம் என்ன அப்படின்னா, நான் பெருமாள் ஆராதிக்கிற பெருமாளையும் அவன் கொடுத்துருக்கான். விஸ்வாக வம்சத்தோட விஸ்வாக வம்சத்துல யார் பிரதானமான ஆராதனை மூர்த்தியாரு, பெரிய பெருமாளாகிய ரங்கநாதன் தான் அவளுக்கு பிரதானமான மூர்த்தி. அப்பேற்பட்ட சரணாகி பண்ணினதுனால அவனுடைய பெரிய பெருமாளையே அவனுக்கு கொடுத்தார். அதாவது யாரும் தன்னுடைய ஆராதனை பெருமாள் வசீகர் யாருக்கும் கொடுத்த மாட்டான். பெரிய பெருமாளுடைய அழல பயிர் உத்தரம் அப்படின்னா சதுர்புஜம், உதாரணம், சக்கராத்தி, ஆயுதானம், காலமேக பிரதிகாசம், பத்மபத்ராய தீட்சணம், கீதாந்தரம், சொல்லும் பிரசன்மீன் விபாகம், அப்பேற்பட நீண்டவ பெரியவாயங்கள் என்னை பேரவை செய்தனவேனர் ஆழ்வம், அப்பேற்பட்ட பெருமாளை கூடிய கையில கொடுத்துட முடியுமா அப்படின்னா, இப்பேற்பட்ட பக்தர்கள் தான், இப்பேற்பட்ட பெருமாள் இருந்தா, அப்பேற்பட்ட பெருமாள் பக்வா பிரபலம் ராஜா பத்மாந்திராட்சி சொன்னாங்க. இப்படி தன்னுடைய பெருமாளே எடுத்து கொடுத்து அவனுக்க அப்பேற்பட்ட சரணாகி பெருமாள் பெரிய உபகாரம் பண்ணினார் அப்படின்றது ராமாயணத்தில் உள்ள அர்த்தபஞ்சரத்து விசேஷம் அப்படின்றத சொல்லி, இப்பேற்பட்ட சபையில இப்பேற்பட்ட பண்டிதாருக்கு நடுவில் அடியனுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த சுவாமி அனைவருக்கும் சொல்லிட்டுருக்காங்க. ஆச்சரியமான உபன்யாசம். நாம் பெற்ற பாக்கியம் என்னன்னா, இப்ப நடக்கின்ற இந்த உபன்யாசம் முழுக்க முழுக்க ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒட்டி. இக்ஷ்வாகுணம் குலதனம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கநாதன். அங்க ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ற ஸ்ரீமான் முராரி பட்டர் சுவாமி நேர இங்க எழுந்தருடைய இந்த விசேஷமா திருவரணத்துகளுக்கு ரங்கநாதருடைய பிரசாதத்தை அனுகிரகித்து அந்த சுவாமியை ரொம்ப, அதாவது யார் அர்ச்சகாலா இருக்காளோ அவளுக்கு உபன்யாசத்தில் ஈடுபாடு ரொம்ப பரவாயில்ல, அவளுக்கு கைங்கரியம் பிரதானமா இருக்கும். அந்த அதாவது எப்பொழுதுமே அந்த கைங்கரியத்துலாம் இருப்பா, ஓச்சர் ஒழுங்கு இருக்காது. ஆனா இந்த சுவாமி வாசுதேவாச்சார சுவாமி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், முராரிபட்டர் சுவாமிக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறேன். முகுந்தாச்சார சுவாமி சொன்னார், எல்லாம் மாற்றி டீம் மாத்திராம, அதாவது எல்லாம் யங்ஸ்டரை போடுங்கோ, பழையவரிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, அதான் அஞ்சு வருஷமா யாரும் சொல்லிட்டு இருக்காளோ அவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருங்கோ, யார் புதுசா இருக்காளோ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கோ அப்படின்னு. முகுந்தாச்சார சுவாமி என்ன கொடுத்துருவீங்க, நீ கூட உபன்யாசம் பண்ண வேண்டாண்ட, அதனால பண்ணது போறோம், அதனால உங்க பையன் இருக்கா பையனை போட்டுடும் அப்படின்ட்டு. சரி, அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் இது பண்ண, இந்த முராரி பட்டர் சுவாமி நல்லா வாசித்தவர், ஆகம வித்வானா இருக்க அவர் விசேஷமா அதாவது எஸ்கேஆர் பட்டர் சுவாமி அந்த சுவாமியுடைய பேரன்வர், அவ வம்சத்தில் இருக்கிறவ எல்லாருமே ரொம்ப நன்றாக அதாவது எம்பெருமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அவர் இங்க வந்து எழுந்தது நமக்கு பெரிய பாக்கியம் அது. ரொம்ப அதாவது சரளமா உபன்யாசத்தை பண்ண, அதையனால அவங்க தமிழ்ல சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா அழகா நிறைய ஸ்லோகங்கள்லாம் அது பண்ணி அந்த சுவாமி உபன்யாசம் பண்ண. இதுவே அந்த சுவாமிக்கு முதலிடம், ரங்கநாதனிட்டேந்து எங்க திருமலநம்பிகளுக்கு பிரசாதம் வருது. இந்த திருமலநம்பிகளுடைய வம்சம் தன்யதன்யமாயிடுச்சு. அந்த ரங்கநாதனுக்கிட்டே வருதுன்னா எவ்வளவு பெரிய, அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்தோம் இன்னைக்கு அந்த அந்த தேவப்பெருமாவுடைய பிரசாதத்தை அனுகிரகம் பண்ண அந்த சுவாமிக்கு விசேஷமான தன்யவாதங்களை அவன் சார்பில் இந்த வம்சத்துறையின் சார்பிலாக அரியன் வந்து விசேஷம் தெரிவித்துக் கொள்கிறேன்.